பூமியில எப்ப வந்து நீ பொறந்த, ஏன் புத்திக்குள்ள தீ பொறிய நீ விதச்ச, அடி தீக்கு மர காடு பெருசுதா, சின்ன தீ குச்சி ஒசரா சிறுசுதா. அடித்தேக்கு மர காடு பெருசுதா, சின்ன தீ குச்சி ஒசரா சிறுசுதா. ஒரு தீ குச்சி விழுந்து புடிக்குதடி, கருந்தேக்கு மர காடு அடிக்குதடி. உசுரே போகுதே உசுரே போகுதே உனக்க, நீ கொஞ்சம் சுழி கையில மாமே தவிக்கிற மணி பிச்ச கேட்கிற மனச பாடிய மணி குயில. அக்கர சீமையில் நீரோ வைவிரம் தீண்டிட நினைக்குதடி, அக்கினி பழம் என்ன தெரிஞ்சிருந்தோ அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. இந்த உலகத்தில் இது ஒன்னும் புதுசில்ல, ஒன்னு ரெண்டு தப்பி போகு ஒழுக்கத்துல. விதி சொல்லி வழி போட்ட மனச புள்ள, விதி விளக்கில்லாத விதியும் இல்ல. தயிருக்கும் சூரியன் பார்த்து மொட்டு விரிக்குது தாமரை, தொட்டு விடாத தூரம் இருந்தும் சொந்த பந்தமோ போகல. பாம்பா விழுதா ஒரு பாகுபாடு தெரியலையே, பாம்பா இருந்தோம் நெஞ்சு பயப்பட நினைக்கலையே. என் வட்டை ஒரு நான் சாயலா, என் கண்ணுல ஓ முகம் போகுமானா, வண்ணுக்குள்ள ஒன்றப்பு மனசுக்குள்ள சத்தியான சூரியரு சுத்தி ஒரு வண்டி வருகிறே. சத்தியம் பத்தியமோ இப்ப தர சுத்தி கிடக்குதே. உசுர போகுதே உசுர போகுதே உதட்ட, நீ கொஞ்சம் சுழி கையில. மடிப்பிச்ச கேட்கிற மனச காடிய மணிக்குயில, அக்கர சீமையில் நீரோ வைவிர தீண்டிட நினைக்குதடி, அக்கினி பழம் என்ன தெரிஞ்சிருந்தோ அடிக்கடி நாக்கு துடி.